தங்கும் அதிமங்கல ஜீதமுழங்கும் மதுரா நகரி தமிழ் தங்கும் அதிமங்கல ஜீதமுழங்கும் கவி மன்னவர் காவியம் பொங்கும் அதை காதலர் உள்ளம் வணங்கும் கவி மன்னவர் காவியம் பொங்கும் அதை காதலர் உள்ளம் வணங்கும் மதுரா நகரி தமிழ் தங்கும் அதில் மங்கள கீதம் முழங்கும் தங்கம் மிதிலா நகரில் ஒரு மன்றம் உன்மேனிகள் ஜானகி தங்கம் மணிமாடத்திலே வந்து தோன்றும் மன மன்னவன் எண்ணத்தில் நீந்தும் நகரில் தமிழ்ச்சங்கம் அதில் மங்கள கீதம் முழங்கும் காதலிலே அவன் மன்னன் எதிர்காலத்தை வென்றவன் கண்ணன் உயர் காதலிலே அவன் மன்னன் மதுரா நகரில் தமிழ் தங்கம் அதிமங்கல கீதம் முழங்கும் மன்னன் திரும்பவும் வந்து விட்டானோ நான் இன்பத்தில் ஆடிடும் மலர்கள் நல் இன்னிக்கு பாடிடும் குயில்கள் மதுரா நகரில் தமிழ் தங்கம் அது மங்கள கீதம் முழங்கும் காதல உள்ளம் வணங்கும் மதுரா நகரில் தமிழ்ச்சங்கம்